பொன்னா பொருளா கக்குமே சுக்கிர நிழலும் பின்னால் அலையுதே செலவாக இருப்பதெல்லாம் வரவா வரவா பெருகுதே புதுசு பழசு ஆனாலும் வயசு குறைய போகுதே நீ நினைச்ச போதெல்லாம் இந்த பூமியில் கணக்கோ மாறுதே மாயமில்ல காயமில்ல மாயமில்ல மந்திரமில்ல காதல் இல்ல காமமில்ல பாதி பங்கு கேட்பதற்கு தாரம் இங்க யாரும் இல்ல நடத்து நடத்து நடத்து ராஜா ஆளாத ஆண்டவன் அருளாத வரவன அசராம அள்ளியே அலட்டாம கொடுக்கிறவன் தான்